ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಯ ನಮೋ ನಾರಾಯಣ ಅಡಿಯೇನ್. ಲೆಟ್ಸ್ ಕಂಟಿನ್ಯೂ ಟು ಎಂಜಾಯ್ ಸ್ವಾಮಿ ಯಾಮನಾಚಾರ್ಯ ಸ್ತೋತ್ರ ರತ್ನಂ. ಇಟ್ಸ್ ಅ ಬ್ರಿಲಿಯಂಟ್ ಸೀರೀಸ್ ಆಫ್ 65 ವರ್ಸಸ್ ಆ್ಯಂಡ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಕವರ್ಡ್ ಸೋ ಫಾರ್ 24 ವರ್ಸಸ್. ಟುಡೇ ವಿ ವಿಲ್ ಹ್ಯಾವ್ 25th ವರ್ಸ್. ಸ್ವಾಮಿ, ಇನ್ ದ ಲಾಸ್ಟ್ ವರ್ಸ್ he said, you are saving me for your own benefit, Sriman Narayana. So for his own benefit also he needs to save. Alavandar mentioned in the last verse, if not there will be more loss for him than for Alavandar himself. So Perumal asked Yamanacharya to remove all your sufferings, to get rid of all your papams. You pray for my daya and grace, and for that you should be thanking me. Instead, you are saying it's due to my benefit, and that's why I need to save you and rescue you. He asks. So Alavandar appears to be responding in this verse, 25th verse. Abhutapurvam mama bhavi kimva ಸರ್ವಂ ಸಹೇಮೇ ಸಹಜಂ ಹಿ ದುಃಖಂ ಕಿಂತು ತ್ವದಗ್ರೇ ಶರಣಾಗತಾನಾಂ ಪರಾಭವೋ ನಾಥ ನತೇನುರೂಪಃ. ಹೇ ನಾಥ, ದ ಚೀಫ್ ಆಫ್ ಎವ್ರಿವನ್, ಸರ್ವಲೋಕನಾಥ, ಸರ್ವಲೋಕ ಶರಣ್ಯ, ಸರ್ವೇಶ್ವರ, ಫಾರ್ ಮೀ ವಾಟ್ ಕೈಂಡ್ ಆಫ್ ಸಾರೋಸ್ ಅಂಡ್ ಸಫರಿಂಗ್ ವಿಲ್ ಕಮ್ ಹಿಯರ್ ಆಫ್ಟರ್. ಅಭೂತಪೂರ್ವಂ ಮಮ ಭಾವಿ ಕಿಂವಾ, ಇದಕ್ಕೂ ಮುನ್ ಏರ್ಪಡಾದ ಎಂದ ಮಾದರಿಯಾನ ತುಂಬಂ ಇನಿ ವರಪೋಗಿರದೆ. ಈಸ್ ದರ್ ಎನಿ ಸಫರಿಂಗ್ ದಟ್ ಐ ಹ್ಯಾವ್ ನಾಟ್ ಎಂಡ್ಯೂರ್ಡ್ ಸೋ ಫಾರ್ ಇನ್ ದ ಮಿಲಿಯನ್ಸ್ ಆಫ್ ಬರ್ತ್ಸ್? ಆಲ್ ಐ ಕ್ಯಾನ್ ಎಂಡ್ಯೂರ್ ಅಂಡ್ ಐ ಕ್ಯಾನ್ ಎಂಡ್ಯೂರ್ ಎನಿ ದುಃಖಂ, ಆಸ್ ಐ ಹ್ಯಾವ್ ಬೀನ್ ಎಂಡ್ಯೂರಿಂಗ್ ಸೋ ಲಾಂಗ್. ದುಃಖಂ, ಸಾರೋಸ್ ಅಂಡ್ ಮೈಸೆಲ್ಫ್ ಆರ್ ಬಾಂಡ್ ಟುಗೆದರ್, ವಿ ಆರ್ ಕಂಪ್ಯಾಟಬಲ್ ವಿತ್ ಈಚ್ ಅದರ್. ಬಟ್ ಪೆರುಮಾಳ್, ಓ ಲಾರ್ಡ್, it's absolutely not appropriate for you and unbecoming of you to let someone who has taken sharanagati at your feet, who has taken refuge at your feet, who has performed sharanagati at your feet, to be affected, to get depressed and frustrated, to overcome these suffering and births. It's not right for such glorious you, Sarveshwaran you, to let it happen like this. ಸಹಜಂ ಹಿ ದುಃಖಂ, ದುಃಖಂ ಈ ಸಹಜಂ ಫಾರ್ ಮೀ, ಇಟ್ಸ್ ಆರ್ಡಿನರಿ, ಇಟ್ಸ್ ಜಸ್ಟ್ ಲೈಕ್ ಎಟ್ ಅನದರ್ ದುಃಖಂ. ಸರ್ವಂ ದುಃಖಂ ಸಹೇ. ಸೊ ಕಿಂತು ತ್ವದಗ್ರೇ ಶರಣಾಗತಾನ ಪರಾಭವತ್ ನತೇನು ರೂಪ. ಬಟ್ ಫಾರ್ ಯು ಹೂ ಹ್ಯಾಸ್ ಪರ್ಫಾರ್ಮ್ಡ್ ಶರಣಾಗತಿ ಅಟ್ ಯುವರ್ ಲೋಟಸ್ ಫೀಟ್, ಆ್ಯಂಡ್ ಇಫ್ ಯು ಡೋಂಟ್ ಟೇಕ್ ಕೇರ್ ಆಫ್ ದೆಮ್, ತೇ ಯು ಆರ್ ಸರ್ವಶಕ್ತರ್, ಸರ್ವಜ್ಞರ್, ಪರಮಕಾರುಣಿಕೋ ಭಗವಾನ್, ಆ್ಯಂಡ್ ಇಟ್ಸ್ ನಾಟ್ ರೈಟ್ ಅಂಡ್ ಅಪ್ರೋಪ್ರಿಯೇಟ್ ಫಾರ್ ಯು ಟು ಲೆಟ್ ದ ಶರಣಾಗತರ್ ಸಫರ್ ಆ್ಯಂಡ್ ಬಿ ಡಿಪ್ರೈವ್ಡ್ ಆಫ್ ಯುವರ್ ಗ್ರೇಸ್ ಲೈಕ್ ದಿಸ್. ಯು ಅಪಿಯರ್ ಟು ಇಗ್ನೋರ್ ಅಂಡ್ ರಿಜೆಕ್ಟ್ ಮೀ, ಹೂ ಇಸ್ ಎ ಶರಣಾಗತನ್, ಒನ್ ಹೂ ಹ್ಯಾಸ್ ಸರೆಂಡರ್ಡ್. ಐ ಮೈಸೆಲ್ಫ್ ಹ್ಯಾವ್ ಇಗ್ನೋರ್ಡ್ ಅಂಡ್ ರಿಜೆಕ್ಟೆಡ್ ಮೆನಿ ಶರಣಾಗತರ್ಸ್. ದೇರ್ ಆರ್ ಮೆನಿ ಪೀಪಲ್ ಹೂ ಹ್ಯಾಡ್ ಕಮ್ ಟು ಮೀ ಆಸ್ಕಿಂಗ್ ಫಾರ್ ಹೆಲ್ಪ್, and I had promised but didn't further. Those who have sought my help I had committed but didn't help me further, and I am aware of the blame and the consequences of the same. If you decide to ignore me and reject me just like earlier times, the cruel papams will torture me and make me suffer. I am used to it. I am not worried about that. Though I have performed absolute unconditional sharanagati at your feet as akinchanan ananyagati, you no other recourse other than you in front of you, and if this continues to happen it would only affect your vaibhavam, your glories, that you are sharanya, you are sharanagata vatsalan, you are ashrita vatsalan, and it would nullify your own statements. Abhutapurvam mama bhavi kimva, I have been undergoing karma vasanas and papams anadi karma, and if you count the waters in 7 oceans. More than that, I have drunk the mother's breast milk in all my births. Nasanti davanti jalani loke sarveshu natan dishu sarva kalam stanyani yavanti mayati ghore pitani samsara maha samudre. Vishnu Dharmam says, if you add all the 7 oceans water, that would be less than the mother's milk I have drunk in the millions of births I have had. Me sahajam hi dukkam. These dukkams are all dukkam because of our worldly pursuits and desires. Sarvam dukkamayam jagat. And like the fisherman catching the fish with the bait, we all get caught in the desires and we get immersed in the samsaric afflictions. And dukkha moolatva, dukkha mishratva, dukkha darkatvadigalal, mukkalamum dukkam. In Mahabharatam, from Mahabharatam, Swami Desikan takes this and say, smooth, in at all times there is dukkam. And tvadagre sharanagatanam parabhava. Like in front of the king, if the prince is undergoing punishment, it's a humiliating factor for the king. Similarly, for the Sharanagatar, if the Sharanagatar is suffering, then it is you who would undergo humiliation. And hence, for me it's not a problem, and it is only for you, because you are Natha, you are Nirupadika Nathan. And Swami Adesigan mentions the slokam from by Satyaki to Balarama. Sarvaloka Sharanyan, you are the Nathan. And Balarama, Satyaki tells Balarama, Ye Natha Vantohi Bhavanti Loke Te Natma Karyani Samara Bande Karyeshu Tesham Prabhavanti Nathaha Shaikyo Dayo Rama Yatayayate. Thus, you are the Nathan, and I have considered you as my Nathan. And after performing Sharanagati, such Mahavishwasis would not go to anyone else or would not take any other recourse. And hence, Natha, you need to save me. Unakku pani seidirukkum thavamudaye இனி போய் ஒருவன் தனக்கு பணித்து களைத்தலை நிற்கை நின்ஷாய அழிவு கண்டாய். பெரியாழ்வார் சேஸ், ஐ ஹவ் பீன் பிளெஸ்ட் டு சர்வ் யூ, ஹியர் ஆஃப்டர் ஐ வுட் நாட் கோ அண்ட் சர்வ் எனி ஒன் எல்ஸ், அண்ட் இஃப் யூ டூ தட் ஒன்லி யூ வில் பி அட் ஃபால்ட். அண்ட் ஸோ நின்ஷாய அழிவு கண்டாய், ஸோ டோன்ட் லெட் மீ சஃபர் கோயிங் அவே ஃப்ரம் யூ. நதே நாதா நதேனு ரூபா ஸ்ரீ வராஹ ஸ்ரீ நிருசிம்ம ஸ்ரீ ராம ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் ஆல் தீஸ் தெர் வேர் யூ ஹேட் ப்ராமிஸ்ட் தட் யூ வுட் ப்ரொடெக்ட் மீ, யூ வுட் ப்ரொடெக்ட் த சரணாகதர், யூ ஹேட் மென்ஷன் தட் பிரபத்தி இஸ் த பெஸ்ட் மீன்ஸ், சரணாகதி இஸ் த பெஸ்ட் மீன்ஸ் டு அட்டைன் யூ. அன்றுதம் நோக்த பூர்வமே நச்சவக்ஷே கதாச்சன ராமோ திர்ணாபிபாஷதே, ஆஸ் ராமா யூ மென்ஷன்ட், நமே மோகம் வசோ பவேத், என் சொல் ஒருபோதும் வியர்த்தமாகாது, மை வேர்ட் வுட் நெவர் எவர் கோ வேஸ்ட், ஆஸ் கிருஷ்ணா யூ மென்ஷன்ட், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி, ஐ வில் ரிமெம்பர் அண்ட் ஐ வுட் டேக் யூ டு மை அபோர்ட், ஐ மை செல்ஃப் வுட் டேக் யூ மென்ஷன்ட் தேட் ஆஸ் வராஹாவதாரம். அருளியவர், யூ ஆர் த ஒன் ஹூ பிளெஸ்ட் அஸ் வித் சச் வண்டர்ஃபுல் அசுவேஜிங் அஷூரன்ஸ். தோ யூ டூ நாட் ஹாவ் பிகாஸ் ஆஃப் திஸ் த சாஸ்திராஸ் வுட் பிகம் வாய்ட் வித் யுவர் சச் ஆக்ட்ஸ், பீப்புள் வுட் லூஸ் ஃபெய்த் ஆன் விதி நிஷேதம்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் சாஸ்திராஸ், இஃப் யூ டூ நாட் சேவ் அஸ், இஃப் யூ டூ நாட் சேவ் மீ ஆஸ் சரணாகதர். டூ நாட் திங்க் தட் ஜஸ்ட் நாட் கன்சிடரிங் திஸ் ஒன் மீ, is there so much of consequence? Don't think like that. You are completely impartial and nishpakshapadi. Why should you leave me alone? Then reject everyone who have surrendered at your feet. Reject everyone who have performed prapatti or baranyasam. Thus, those who would follow me and perform saranagati hereafter would get the same rejection. Hence, for that sake, please save me. Wonderful anubhavam, wonderful outpouring of Alavandar. Kavitarkika Simmaya Kalyana Gunashaline Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha. Namo Narayana Adiye.